మణి అక్కం పక్క ఎంత శబ్దం కాదు, రెండు కూసుందరి కంటి పుడి ఎన్న శబ్దం. రుక్మిణి రుక్మిణి అకంబకం ఎన్న సత్తం, కాదు రెండో కోసుదడి కండుపిడి ఎన్న సత్తం. కట్టికొండ ఆణం పొన్ను తొట్టు తోరు ముత్త చెత్తం, కట్టిల్ ఒన్ను విట్టు విట్టు మెట్టు కట్టు ఇంప చెత్తం, சேவல் ஒண்ணு பூவாம தீராத இந்த சத்தம். ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம், காது ரெண்டும் கூசுதடி கண்டுபிடி என்ன சத்தம். சின்னஞ்சீறு பொண்ணுக்கு ஆசரம்ப இருக்கு, சீனிக்குள்ள எறும்பு மாட்டிக்கிட்ட கணக்கு, எட்டு மேல எட்டு வச்சு கட்டில் வரை நெருங்க, முத்து மணி கொலுசுங்க முத்தங்கெட்டு சின்னுங்க, உண்டைப்பு பொங்குது அடி வச்சு வெட்டுது, ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம், காது ரெண்டும் கூசுதடி கண்டுபிடி என்ன சத்தம். அந்த இடம் சிலிர்க்க காமதேவன் மண்டபத்தில் கச்சேரியும் நடக்க, கன்னி மகள் வளையலும் பின்னணிகள் இசைக்க, மொத்தம் பந்தாடுது உயிர் மொத்தம் திண்டாடுது, சித்தம் சூடேறுது இந்த ஜென்மம் ஈடேறுது. ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம், காது ரெண்டு கூசுதடி கண் கண்டு விடி என்ன சத்தம். Yeah.